రామానుజదయః పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థైతరాణి త్రణాయమేణే అస్మద్గురోద్ భగవదోస్యదహైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితా యువతయ స్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యక్షణ కులపతేర్వగులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి ముహూర్ధ్న భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాల ఇతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోధనం సర్వాద్దం శ్రీశతకోపవాగ్మయం సహస్రశాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాహరం. శ్రీయఃపతియాన భగవాన్ திருவேங்கடமுடியானுடைய உலகமுண்ட பெருவாயா பதிகம் நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம். ஆச்சரியமான பாசுரம் நமக்கு நேத்தி என்று அந்த பாசுரம் அமைந்தது. அப்பேற்பட்ட சரணாகதியை சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பாசுரம். தாயாரை விட்டு பிரியாத அப்படின்னு சொல்லும்பொழுது அலர்மேல் மங்கை உரைமார்பா அகலகில்லேன்னு ஒரு க்ஷணமும் பிரியாதபடி தாயார் பெருமாளோடையே வக்ஷஸ்தலத்தில் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட தாயாரை புருஷகாரம் பண்ணி பகவான் தாயார் பெருமாள் பகவான் ரெண்டு பேரும் சேர்த்து அவளுடைய குணங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சரணாகதி பண்ற புகழ் ஒன்றில்லா அடியேன், எனக்கு வேற கதியே இல்லை, வேற உபாயம் தெரியாத, வேற யாருக்கிட்டையும் போல நீரே எனக்கு சுவாமின்னு சொல்லி உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு அப்பேற்பட்ட பாசுரம். அப்புறம் சில பேருக்கு சந்தேகம் வரலாம், தாயார் வந்து வெறும் புருஷகாரத்துக்கு மட்டும்தானா, அப்ப தாயார் சரணாகதி கொடுக்க முடியாதானா, தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்துதான் நமக்கு இந்த சரணாகதியை அனுகிரகம் பண்றான். புருஷகாரம் மட்டும் அப்படின்னு இல்லை. ஏன்னா தாயார் விஷயத்துல சொல்லும் பொழுது தாயார் புருஷகாரம் உபாயம் உபேயம் மூன்றுமே தாயார் நமக்கு கொடுக்கக்கூடியவள். அதனால ஆகாரத்ரே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அப்படின்னு சுவாமி நடாதூரம்மாள் உடைய ஸ்தோத்திரத்துல தாயாரை பத்தி சொல்லும்பொழுது ஆகாரத்ரே அப்படின்னு மூணு, புருஷகாரம் உபாயத்துவம் உபேயம் ரெண்டுமே, உபாயத்துவம் உபாயமும் அதுலேயும் தாயார் பெருமாள் உண்டு, உபேயம் அப்படின்னு நமக்கு சரணாகதி பண்ண உன்ன பலன் என்னன்னா அதுவும் தாயார் பெருமாள் அவளுக்கு கைங்கரியமே அப்படின்னு. பெருமாளுக்கு கூட உபாயம் உபேயம் ரெண்டு மட்டும்தான், ஆனா புருஷகாரம் அப்படின்றது தாயாருக்கு தான். மூணு மூணு ஆகாரத்ரயன்றது தாயாருக்கு மூணு விசேஷம். அதனால சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானத்தில் வெறும் அங்க வந்து புருஷகாரம் மட்டும்தான் சொன்னேரே அப்படின்றதுக்கு சாக்ஷாத் சுவாமி அதுக்கு விஸ்தாரமாக சொல்லும் பொழுது இல்ல தாயாரும் மூன்றுத்துக்குமே அப்படின்னு, புருஷகாரம் உபாயத்துவம் உபேய் அப்படின்னு. அப்ப ஏன் சொல்லலன்னா, அப்ப உபாயம் உபேயம்னு பெருமாளுக்கும் உண்டு, அதனால தனியா இருக்கிற விசேஷனமானது புருஷகாரம்னால அந்த இடத்துல அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கேர் அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி அங்க வந்து அது நமக்கு விஸ்தாரமாக அனுகிரகம் பண்றாரு. அப்பேற்பட்ட நித்யஸ்ரீ அந்த வாசம் பண்ணிட்டு இருக்க தாயாரை முன்னிட்டு தாயாரும் பெருமாளும் கிட்டையாக சரணாகதி பண்றேர் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது எல்லா தசகத்திலையும் கடைசி பாசுரம் அப்படின்றது பலனை சொல்லக்கூடிய பாசுரம். அப்பேற்பட்ட பாசுரம் கடைசி பாசுரம், அடிக்கீழமர்ந்து புகுந்து அடியீர் வாழ் மின்றென்று அருள் கொடுக்கும் படிக்கேழில்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்து கிவை பத்தும் பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து பெரியவானுள் நிலாபவுரே அப்படின்னு. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அப்படின்னு முதல்ல வந்து பகவான் சரணாகதி பண்றேன் உன் திருவடிகளிலே வந்து சரணாகதின்னு. அப்போ பெருமாளே நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கா, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அப்படின்னு எல்லாரும் என்னுடைய திருவடிகளை பற்றி கைங்கரியம் பண்ணவும் அப்படின்னு, அடியீர் அப்படின்னு நீங்களான தாசர்களான வாழும் என்னென்று அப்படின்னு வாழ்வீர்கள், நல்லா உஜ்ஜீவிப்பீங்கள் அப்படின்னு வாழும் அப்படின்னு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணி அருள் அப்படி அப்பேற்பட்ட அருளை கொடுக்கும். அப்பேற்பட்ட பெருமாள் அந்த பெருமாளை சேவிக்கும் பொழுதே இல்லையா தன்னுடைய திருவடியை காட்டிட்டு இருக்கிறதுனால அந்த சரணாகதி பண்ணவனையே நீங்களாம் நல்லா இருந்து உஜ்ஜீவிச்சு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு பெருமாளே அனுகிரகம் பண்றான். க்ஷணமே சரணாகதி பண்ண இதுலயே படிக்கேயில்லா பெருமானை அப்பேற்பட்ட இவருக்கு நிகர் இல்லை. பெருமாள்ல திருவேங்கிரமுடியானுக்கு நிகர் இல்லை. விபுவாவதாரத்திலையும் எடுத்துக்கலாம், ராமகிருஷ்ண அவதாரத்தில் கூட ஒரு ஸ்லோகமாக அந்த சரணாகதியை சரமஸ்லோகத்தில் சொன்னா கூட சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ அகம்துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி ஆசிஷ்டஹன. சரணாகதி பண்ண உடனே அவ வந்து வைகுண்டத்தை கொடுத்துடல. அப்ப எப்பன்னா தேகாவசானே முக்தி சேர்த்தான். அப்புறம் அப்புறம் வந்து சந்தோஷமா சரணாகதியை ஏத்துட்டேன்னு சொல்றான். நித்திய கைங்கரியம் அப்படின்றது மோட்சத்துக்கு வந்துருந்து, ஆனா இங்க திருவேங்கிர முடியான் அந்த க்ஷணமே அந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுத்துடுறாரு, உடனே கொடுத்துடுறாரு எல்லாரும் அப்படின்னு கைங்கரியத்தை உடனே கொடுக்கறதுனால இவருக்கு நிகரான பெருமாள் வேற யாரும் இல்ல. படிக்கேழில்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன் அப்படின்னு அந்த குருகூர்ல இருக்க ஆழ்வார் சடகோபன், ஆழ்வார் திருநகரியில பழன அப்படின்னு சொல்லும்போது வயல்கள்லாம் இருக்கிற அப்பேற்பட்ட சோலைகள் சூழ்ந்த திருமலையில எப்படி அற்புதமான புஷ்பங்கள்லாம் நிறைய செடிகள்லாம் இருக்கோ அந்த மாதிரி அங்க வந்து வயல்கள் அப்பேற்பட்ட அந்த குருகூர் ஆழ்வார் எப்பயுமே பாசுரங்கள்ல தன்னை பத்தி சொல்லும்பொழுது அவருடைய குருகூர் அதை பத்தியும் சொல்லி அந்த ஊருடைய விசேஷத்தையும் சொல்லிதான் சொல்லுவார். அப்பேற்பட்ட பழன குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன ஆயிரத்து, இப்பேற்பட்ட சொன்ன இந்த ஆயிரத்தில் திருவேங்கடத்துக்கு இவை பத்தும், திருவேங்கடத்துக்கு இந்த பத்து திருவாய்மொழியிலே இந்த பத்து பாசுரம் திருவேங்கடத்துக்கு சமர்ப்பிக்கிறார். முடிப்பான் அப்படின்னா இங்கேயே அவர் வந்து தன்னுடைய பிரபன்னஜன கூட்டஸ்தராச்சே தன்னுடைய சித்தாந்தத்தை இங்கேயே முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் வர பாசுரங்கள்லாம் அப்படின்றது பகவத் அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய பாசுரம், பகவான் கிட்ட சில விசிலேஷங்கள், நாயிகாபாவத்தில் சில சின்ன சின்ன இன்னும் பெருமாள் வரலையே அப்படின்னு சில காதலில் வர பாசுரங்கள் அனுபவம் தான். ஆனா தான் சொல்ல வேண்டியதை இந்த இடத்திலேயே முடிச்சிட்டார். அதனால முடிப்பான் இது இது சொன்னா போறோம், இதுக்கு மேல சித்தாந்தம் இதுல சரணாகதி தான். அந்த சரணாகதி இங்கேயே நமக்கு பண்ணி காட்டிடுறார். முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்து கிவை பத்தும் பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து. அப்பேற்பட்ட இந்த திருவாய்மொழி பாசுரங்களை அனுசந்தானம் பண்றவர் பிடித்தார் பற்றி கொண்டவர்கள், அந்த பற்றி கொண்டு அனுசந்தானம் பண்ணி அர்த்தானுசந்தானம் பண்ணி சரணாகதி பண்ணக்கூடியவர் பிடித்தார் பிடித்தார் அவாளை பிடித்தார் அப்படின்னு ஆச்சாரியனை பிடித்தார் அப்படின்றது. யார் திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ணி அப்படி இருக்காளோ அவாளை பிடித்தவர்கள் வீட்டிலிருந்து பெரியவானுள் நிலாவுரு அப்படின்னு, வீட்டிலிருந்துன்னா ஸ்திரமாக நிரந்தரமாக பெரியவானுள் அப்படிங்கும் பொழுது ஸ்ரீவைகுண்டலோகத்தில் நிலாவவுரே அப்படின்னு அங்க பிரகாசமாக இருந்து கைங்கரியம் பண்ணுவார்கள் அப்படின்றது இந்த பாசுரத்தின் தாத்பரியம். இதுதான் நமக்கு பலன். சுவாமி திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது அடிக்கீழமர்ந்து கைங்கரிய ஆர்த்திகளாய்கொண்டு தன் திருவடிகளை சரணம் புகுவர்களுக்கு அப்படின்னு, தன் திருவடிகளே சரணம் அப்படின்னு வரவர்கள் அவர்களுக்கு கைங்கரிய சம்பத்தை கொடுத்து கொண்டு, சகல சம்பத் நிறைய சம்பத் இருக்கு, ஐஸ்வர்யம் அப்படின்னு துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த பலனெல்லாம் இல்லாம திருவர்க்கத்தை இல்லாம மோட்சத்தை அப்பேற்பட்ட கைங்கரிய சம்பத்தை கொடுத்து கொண்டு நிற்கிற நிருபமான ஆசிரித வாத்சல்யத்தையுடைய திருவேங்கடமுடையானை சேர் முடிக்கைக்காக அப்படின்னு சேர்ந்து முடிக்கைக்காக அப்படின்னு திருவேங்கடமுடையான் அப்பேற்பட்ட ஆசிரித வாத்சல்யனுடைய அப்பேற்பட்ட சகல கல்யாண குணங்களுடைய பெருமாளை வந்து இங்க சரணாகதி பண்ணி திருமலையிலே சமிருத்தியை சொன்ன இத்திருவாகைமொழி அப்பேற்பட்ட திருமலை அப்படின்னு இங்க வந்து திருவேங்கடத்துக்கு இவை பத்துங்கிறார். திருவேங்கடமுடையானுக்கு இவை பத்துன்னு சொல்லல, திருவேங்கடமுடையானுக்காக பாடின பத்து பாசுரம்னு சொல்லல, திருமலைக்காகவே பாடின. அந்த திருமலையிலே இருக்கிறதுனாலதானே அவருக்கு அப்பேற்பட்ட விசேஷம் அந்த திருவேங்கடத்துக்கு இவை பத்தும். அதனால திருமலையை சமிருத்தியை சொன்ன இத்திருவாய்மொழியை ஆசிரித்தவர்களுக்கு ஆசிரித்தவர்களே அப்படின்னு ஆசிரை அந்த திருவாய்மொழியை ஆசிரித்தவர்கள் அவர்களை ஆசிரித்தவர் திருநாட்டிலே பகவத் சேஷத்துவ சாம்ராஜ்யத்திலே அபிஷிக்தராய் சர்வகாலமும் சர்வசேஷ விருத்தியும் பண்ணிக்கொண்டு பெறுவார் என்கிறார் அப்படின்னு ஆச்சரியமாக அவ வந்து அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே அப்பேற்பட்ட பரமபதத்திலே அந்த சாம்ராஜ்யத்திலே அபிஷிக்தராய் அப்படின்னு அங்க பட்டாபிஷேகம் பண்ணுவாராம். பெருமாள் தன்னுடைய திருவடியில வச்சு ஆஹா குழந்தை வந்தானேன்னு உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த அனைத்து கைங்கரியத்தையும் கொடுப்பேர் அப்படின்னு. அந்த கைங்கரியத்தை அங்க வந்து கொடுக்கறதுன்னு இல்ல, அந்த திருமலையிலேயே முக்தானுபூதி மிகதாசியதி மே முகுந்தகான்னு சரணாகதி பண்ண அந்த க்ஷணமே முக்தர்களுக்கு எப்பேற்பட்ட அந்த பட்டாபிஷேகம் பண்ணி அந்த கைங்கரியத்தை கொடுக்கறானோ அதை இந்த திருவேங்கடமலையிலேயே கொடுக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான். இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணவர்கள் அவாள ஆசிரியத்தா அப்படின்னு இங்க போடுறாரு. ஏன்னா சரணாகத்தின்றது ஆச்சாரியன் மூலமாக பண்ணணும். நம்மளே போய் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அப்பேற்பட்ட அந்த அனுபவம் பத்தாது, ஞானம் பத்தாது. அது இல்லாம நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் பகவான் பார்த்து என்ன நீ பண்றிய அப்படின்றார். ஆனா ஆச்சாரியன் மூலமாக பண்றது அப்படின்றது அது ரொம்ப வசதி. அப்புறம் அங்க வந்து அருள் கொடுக்கும் அப்படின்னு அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்றென்று அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலையிலே அப்பேற்பட்ட ஒரு நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை சர்ம ஸ்லோகத்தை சொல்லிட்டு போகிறவர் இல்லை இவர் கண்ணன் மாதிரி. அதையே நித்தியமாக நமக்கு காட்டி கொண்டிருக்கார். இப்பதான் பிரம்மோத்சவம் முடிந்தது இல்லையா, அந்த திருத்தேர் திருத்தேர் ஆச்சரியமா இருக்கும் திருமலையில. ஏன்னா ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. அந்த திருமலைக்கு நாலு மாட வீதிக்கான அளவுக்கு அது ஆச்சரியமா அற்புதமான தேர். அந்த தேருடைய வெளி அழகு மட்டும் இல்ல, உள்ள பெருமாள் ஏழி இருக்கிற அந்த அழகும் ஆச்சரியமாக இருக்கும். கம்பங்கள் இருக்கும் பெருமாளுக்கு முன்னையும் பின்னையும் ரெண்டு நாலு கம்பங்கள். ஆனா சைட்ல வந்து நிறைய சின்ன சின்ன கம்பங்கள் இருக்கும். அதே மாதிரி தேர் உள்ள போய் உடனே நம்ம வந்து பிரதட்சிணம் சுலபமாக பண்ணிட முடியாது. கீழே வந்து சில சில கட்டைகள் இருக்கும், அதை தாண்டி தாண்டி தான் போகணும். ஏன்னா அது அந்த கம்பங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது அப்படிதான் பெரியவா கட்டியிருக்கா. அப்ப பெருமாள் வந்து தேர் நம்ம முன்னாடியிலேருந்து ஏற முடியாது. பெருமாள் ஏழ பண்ண உடனே நம்ம வந்து ஒரு பக்கமா சைட்லேருந்து தான் அதுக்கான டெம்பரவரி ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சிருப்பா, அதுல ஏறணும். அப்போ அந்த ஏறி பெருமாளை முதல்ல எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, அந்த நம்ம வந்து ஏறின உடனே பிரதட்சிணத்துல முதல்ல ரெண்டு குட்டி கம்பம் இருக்கும். அந்த கம்பத்து வழியா பெருமாளை சேவிக்கும் பொழுது அப்படியே பெருமாள் பக்கமா பார்த்துட்டே வந்தா முதல்ல சேவையாருது என்னன்னா பெருமாளுடைய திருக்கைகள். அந்த திருவடியை காட்டும் அந்த திருக்கை மட்டும்தான் சேவையாகும். சின்ன சின்ன கம்பம், வேற எதுவுமே சேவையாகாது. கீழே இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போனா திருவடி தெரியும். அப்போ அந்த திருக்கைகள் திருவடியை காட்டும்படியான சேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனா அந்த இன்னொரு கம்பத்திலிருந்து என்ன சேவையாகனா இன்னொரு கையை முட்டிக்கிட்டே வச்சுருப்பார். அப்படின்னா யார் என்னுடைய சரணத்தை பற்றினானோ அவனுக்கு இந்த சம்சாரம் அப்படின்றது முட்டி அளவுதான், அவன் சுலபமாக நீந்து என்னிடத்தில் வந்துட முடியும் கைங்கரியத்துக்கு அப்படிங்கும்படியாக அந்த சேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன போனோம்னா பூர்த்தியாக பெருமாளுடைய சேவையாகும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா ஸ்ரீதேவி பூமாதேவியோட பெருமாளை சேவிக்கலாம். அது அப்படிதான் அந்த தேரை நிர்மாணம் பண்ணாளா இல்ல அது பண்ணதுனால பெருமாள் அப்படி அவன் அதை அமைச்சிண்டானான்னு நமக்கு தெரியாது. பெருமாளை சேவிக்கும் பொழுது இப்பேற்பட்ட அனுபவங்கள்லாம் வரணும்னா ஆழ்வார்களுடைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணாதான் நமக்கு இப்பேற்பட்ட அனுபவங்கள் வரும். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அனுசந்தானம் பண்ணாத பெருமாளை போய் சேவிச்சா கூட அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானுடைய சௌந்தரியத்துல எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதேன்னு எல்லாரும் ஆச்சரியமாக சேவை கொடுப்பார். அது நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனாலும் ஆழ்வார்கள் உடைய ஸ்ரீசுக்திகளை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டா அதுல என்ன ஒரு இதுனா இந்த தத்துவார்த்தங்கள் எல்லாம் நமக்கு புரியும். அப்படிதான் அந்த தேர் அப்படியே அமைந்தது. அதனால அப்பேற்பட்ட அந்த அனுபவம் அது அப்படிதான் கட்டியிருக்காளா இல்ல அடியேன் சேவிக்கும் பொழுது எனக்கு அந்த மாதிரி அனுபவத்தை பெருமாள் கொடுத்தாரா எல்லாருக்குமே அப்படியா அப்படின்றது அடி எனக்கு தெரியல. ஆனா பெருமாள்ல நான் இந்த வாட்டி தேர்ல சேவிக்கும் பொழுது இதுதான் அப்பேற்பட்ட ஆச்சரியமான அனுபவம். மற்ற விபவாவதாரத்தெல்லாம் காட்டிலும் அர்ச்சாவதார ரகசியம் என்னன்னா சரணாகத்தையே ஏற்றுக்கொள்வதற்காகவே இங்க வந்தார் பகவான். ஏன்னா பகவான் எங்கேயோ வைகுண்டத்தில் இருந்தா எங்க போய் நம்ம சரணாகதி பண்ண முடியும். அதனால அர்ச்சாவதாரமாக நம்ம அருகிலேயே இருக்கார். அதுக்கப்புறம் அந்த சரணாகதி பண்ண உடனே அந்த கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்றதுனால பலனையும் இங்கேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். அதுதான் இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையும். அதனாலதான் பரவிபவ வியூக அந்தர்யாமியை விட அர்ச்சாவதார பெருமாள் இன்னும் வசத்தியாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கொண்டாடுற. அதுல முக்கியமாக நம்ம ஆழ்வாரும் கலியனும் ரொம்ப ஆச்சரியமா அர்ச்சாவதாரத்திலேயே ஈடுபாடாக இருக்கேன். அந்த மாதிரி இந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது திருவேங்கடமுடியானை பற்றினவர்கள் அவா ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திருவாய்மொழி சொல்லி திருவேங்கடமுடியான் திருவடிகளை பற்றினவர்கள் இந்த பாசுரங்கள் மூலமாக சரணாகதி பண்ணவர்கள், அந்த சரணாகதி பண்ணவர்களுடைய திருவடி பற்றினவர்கள், அந்த மூன்றாவதா இருக்கா இல்லையா சரணாகதி பண்ணி பகவானுடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களை பற்றினவர்கள் அவர்களுக்கு தான் நீங்க பலசுத்தியே சொல்றீர். மேல ரெண்டுக்கு சொல்ல அப்படின்னா ஆச்சாரியன் மூலமாகத்தான் சரணாகதி பண்ணணும் அப்படின்ற இந்த சித்தாந்தத்தையும் சுவாமி நம்மாழ்வார் இங்க காட்டுறார். போன பாசுரத்துல அப்படி இல்லாட்டியும் அங்க நேர சரணாகதி பண்றாம இருந்தாலும் அடுத்த இந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது அங்க பிடித்தார் பிடித்தார் வீட்டிலிருந்து அப்படின்னு அந்த இந்த திருவாய்மொழியை பிடித்தார் பற்றினவர்களை பற்றினவர்கள் அப்படின்றத இங்க ஆச்சரியமாக இங்க அப்பேற்பட்ட வியாக்கியானங்கள் பெரியோர்கள் நம்ம இந்த பாசுரத்துக்கு பண்றோம். சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது அடியீர் அப்படின்னும் போது தாசிய ரசிகரான ஜனங்கள் அப்படின்னு அடியீர் அப்படின்னு அவளுக்கு சொல்லும்பொழுது தாசியர்கள் அப்படின்னு அடிக்கீழ் அப்படின்னு உங்களுக்கு இஷ்டமான என்னுடைய திருவடிகளிலே வந்து அடைந்து அப்பேற்பட்ட அடைந்து அப்படின்னு அவரே அனுகிரகம் பண்றார். ஆஹா, நீங்க சரணாகதி போன பாசுரத்துல அடிக்கீழ் அமர்ந்து புகுந்துன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியாச்சு, சரணாகதி பண்ணியாச்சு. இங்க அடிக்கீழ் அமர்ந்து புகுந்துன்னா பெருமாள் சொல்றாராம் வந்து என்னுடைய திருவடிகளிலே வந்து கைங்கரியம் பண்ணி வாழுமின் அப்படின்னு ஆச்சரியமாக இருங்கோள் உஜ்ஜீவிங்கோள் அப்படின்றத இங்க பெருமாள் அனுகிரகமாக நமக்கு பண்ற. அதனால அமர்ந்து அப்படின்னு பிரதிஷ்டிதராய் அப்படின்னு அமர்ந்து புகுந்துன்னா பிரதிஷ்டமாக சும்மா வந்தோம் போனோம் இல்ல, அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய அப்படின்னு பெரிய வானுல் நிலாவவுரே அப்படின்னு புனராவர்த்தை அன்றிக்கே அப்படின்னு நச்ச புனராவர்த்தத்தே நச்ச புனராவர்த்தத்தேன்னு உபனிஷத்துகள்ல சொன்ன மாதிரி திருப்பியும் அவ வரமாட்டா, இந்த சம்சார சாகரத்துக்கு வரமாட்டா, ஆனா பகவான் கிட்ட எப்பயுமே நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு. சம்சாரத்துக்கு அவளுக்கு கிடையாதே தவிர அவ வைகுண்டம் போனவா திருவேங்கடமலையில வந்து திருமலை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். அதனாலதான் வானவர் வானவர் கோனுடும் அப்படின்னு சொல்றேன். அங்க இருக்கிற முக்தாத்மாக்களும் திருவேங்கடமலையிலே வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். ஆனா நச்ச புனராவர்த்தத்தைன்னு சொல்லும்போது புனராவர்த்தியே இல்லை அப்படின்னா சம்சாரம் பந்தம் இன்னும் வராது. அவ இங்க வந்ததுனால அவ திருப்பியும் சம்சார பந்தம் வராதே தவிர அந்த அப்ராகிருத சரீரத்தோட அங்க வைகுண்டத்துல கைங்கரியம் பண்ண மாதிரி இந்த திருமலையிலுமே பண்ணலாம் அப்படின்றது இந்த பாசுரம். அதுக்கு ஒரு உதாரணமாக பெரியோர்கள் சொல்லும்பொழுது பராசர பட்டர் ரங்கநாதன் கைசிக புராணம் படிச்சோம்னா ரங்கநாதன் என்ன வேண்டும் அப்படிங்கும்பொழுது மோட்சம் கேட்கிறார், அப்ப மோட்சத்தை நான் தரேன் அப்படின்னு அவர் கேட்கல பராசர பட்டர், பெருமாளே வந்து அனுகிரகம் பண்றார் ரங்கநாதன். அப்போ பராசரப்பட்டர் சொல்றாராம், மோட்சத்தை தரேன்னு நீர் சொல்றப்பா நான் வைகுண்டத்துக்கு போய் பார்ப்பேன், அங்க நீர் ரங்கநாதன் போல இங்க இருக்கிறா போலயே அங்க சேவை சாதிக்கணும், அப்படி அங்க நீர் சேவை சாதிக்கலன்னா அங்கேயே நீங்க குதிச்சு வந்து விழுந்துருவேன் அப்படின்னாராம். அப்படி என்னன்னா அங்கேயும் பெருமாள் சேவை சாதிப்பேன் அப்படி என்ன அர்த்தம்னா அங்க போனவா திரும்பி வரமாட்டான்னு இல்ல, அந்த சம்சாரம் இருக்காதே தவிர ஆனா அவ இந்த பெருமாள் ரங்கநாதனையும் இங்க வந்து சேவிக்கலாம் அப்படின்றதும் ஒரு ஆச்சரியமான அனுபவங்கள். இப்ப பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது நிகமத்தில் அப்படின்னு கடைசி பாசுரத்துல இத்திருவாய் மொழியில் பிரகாசிதமான நியாச வித்யா நிஷ்டாச்சாரியர் அப்படின்னு நியாச வித்யை நியாசம் அப்படின்னாலே பரண்யாசம் அப்படின்னா சரணாகதி, அந்த சரணாகதியை சொல்லக்கூடிய இப்ப ஏற்பட்ட பாசுரம் அங்க இங்க எல்லாருக்கும் உத்தேசராய் அப்படின்னு பரமாகாசத்திலே சென்று நித்யானுபவ பரிவாகராய் நிகில கைங்கரிய சாம்ராஜ்யாபிஷிக்தரான ராவார் என்கிறார் அப்படின்னு நித்தியானுபவத்தை கொண்டு நித்திய கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அப்பேற்பட்ட அந்த மோக்ஷானுபவத்தை பெற்று அந்த சாம்ராஜ்யத்திலே பட்டாபிஷேக்தராவார் அப்படின்னு அங்க ஒரு ராஜாவுக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடக்குமோ அப்படி இது வந்து நித்தியம் ராஜாவுக்கு பட்டாபிஷேகம்ன்றது உதாரணத்துக்கு சொல்றமே தவிர அந்த ராஜா கூட மரணமடையக்கூடும், இங்க பண்ற பட்டாபிஷேகம் இல்ல, அது நித்தியம் அப்பேற்பட்ட தாசன் அப்படிங்கிற அந்த பட்டாபிஷேகம் அதுதான் மிக உசந்தது அப்படின்னு. அதே மாதிரி கெழில் அப்படின்னும் பொழுது ஒப்பில்லாத பெருமானை அப்படின்னு குறித்து அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் இவருக்கு ஒப்பு வேற எந்த பெருமாளும் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஆழ்வார் வந்து பாசுரத்தை எல்லா பாசுரத்திலும் சொல்லும் பொழுது திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் அப்படின்னு திருக்குழந்தைக்கு இவை பத்தும் அப்படின்னு ஆயிரம் பாசுரம் எப்படின்னா பெருமாளுக்கு அம்சே பண்ண உடனே அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுப்பா, பத்து தோசை இவாளுக்கு முதல் ஆச்சாரிய புருஷாளுக்கு ரெண்டாவது ஆச்சாரிய புருஷாளுக்குன்னு பிரிச்சு கொடுப்பா. அந்த மாதிரி நம்ம ஆழ்வார் என்ன பண்றதுன்னா ஆச்சரியமான இந்த திருவாய்மொழி பாசுரத்தை இந்த பெருமாளுக்கு பத்து இந்த பெருமாளுக்கு பத்துன்னு பிரிச்சு பிரிச்சு மங்களாசாசனம் பண்ணி கொடுக்கிறார். அதுல மற்ற எல்லா பெருமாளுக்கும் அனுபவத்தை கொண்டு வந்து கொற்றர், சில இடத்துல நாய்கா ரங்கநாதன் கிட்ட கூட நாய்கா பாவத்தில் கொண்டு பெருமாளை சேவிச்சு கதர்றர் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு, என்ன இப்படி உடலாமா அப்படின்னு ஒரு அம்மா தன் பொண்ணுகிட்ட பொண்ணை வந்து பொண்ணுடைய கஷ்டத்தை பார்த்து பெருமாள் மேல இருக்கிற காதல பார்த்து கேட்கிறா பெருமாள் நீர் என்னைக்கு இவருக்கு சேவை கொடுக்க போற அப்படின்னு அந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரார். ஆனா நம்ம சித்தாந்தமான சரணாகத்தியை சொல்லக்கூடிய இந்த பத்து பாசுரத்தை மட்டும் யாருக்கும் கொடுக்கல. அதை தான் கையிலேயே வச்சு கடைசியில இந்த திருவேங்கடமலையிலே இருக்கிற அந்த திருவேங்கடமுடியாரிடம் சமர்ப்பிக்கிறேன். அதனால இந்த பாசுரத்திலேயே முடிப்பான் சொன்ன ஆயிரத்து இங்கேயே முடிச்சிட்டார். சித்தாந்தத்தை இங்கேயே அவர் சொல்லிட்டார். ஸ்தாபனம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி தானே அனுஷ்டானம் பண்ணி நமக்கு காமிச்சிட்டார். இதுக்கப்புறம் வர பாசுரங்கள் எல்லாம் அனுபவபூர்வகமான பாசுரமே தவிர எல்லாம் தேகாவசானே முக்தி சியாத் அப்படின்னு என்னைக்கு இந்த பிராணம் போறதா அன்னைக்கு வைகுண்டத்தை பகவான் தரதான் போறார். அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா மேதியினில் இருக்கின்றோம் விதியினாலேன்னு சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி இந்த பூமியிலே இருந்து இந்த பெருமாளுக்கும் ஆழ்வார்களுக்கும் கைங்கரியம் பண்றது பாக்கியம். அதனால கைங்கரியத்தை பகவான் அந்த முக்தானுபூதி இங்கேயே கொடுத்துட்டார் இல்லையா, அந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு. அதனால இங்கே முடிச்சிட்டார். அப்புறம் கடைசியில சொல்லும்பொழுது அவாவற்று வீடு பெற்ற அப்படின்னு திருவாய்மொழி முடிக்கும்போது சொல்றார். வீடு பெற்ற குருஹூர் சடகோப்பன் சொன்ன அப்படின்னு, மோட்சத்தை பெற்ற இந்த குருஹூர் சடகோப்பன் சொன்ன அப்படிங்கிறார். அங்க முடித்தான்றது இங்க முடி, அங்க அனுபவம் எல்லாம் முடிச்சு அங்க வைகுண்டத்துல எல்லாம் ஆனது ஆறுதுன்னு அர்த்தம். ஆனா எப்ப ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டானோ அப்ப மோட்சம் சத்தியம் அப்படின்றதுனால இங்க சித்தாந்தத்தை சொன்னது இங்கேயே அவர் வந்து அந்த சித்தாந்தத்தை முடிச்சிட்டார் அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட இப்ப ஏற்பட்ட பாசுரங்கள் பெரிய பிரகாச சுவாமி வியாக்கியானத்துல பழன அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல நீர் நிலங்களை உடைய அப்படின்னு ஆச்சரியமான அந்த நிலங்கள் அந்த நீர்கள் உடைய இன்னைக்கும் பார்த்தா தாமிரபரணி ஓடிக்கொண்டிருக்கும் ஆச்சரியமான அப்பேற்பட்ட திவ்ய தேசம் குருஹூர். அப்பேற்பட்ட குருஹூர் அந்த இடத்துல முடிப்பான் அப்படின்னு சொல்லும்போது சுவாசிருத்தருடைய சம்சாரத்தை முடிக்கையிலே திருவுள்ளத்தாலே உற்சாக தெருளி செய்து அப்படின்னு இங்க முடிப்பான்னு இங்கேயே சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலேயே முடிப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இங்கேயே அந்த சம்சாரத்தை முடிஞ்சிருத்தாங்க. எப்ப ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டாலும் அந்த சம்சாரம்ன்றது அங்கேயே போயிடுச்சு. பகவான் சத்தியமா மோட்சத்தை கொடுக்க போறான், அந்த கைங்கரியத்தை கொடுத்துட்டான், நம்ம இனிமேது கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுனால அந்த சந்தோஷத்தினாலே சொல்றேன் அப்படின்னு முடிப்பான் அப்படின்றது இங்க பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த பாசுரங்களை சொல்வர்கள் அதை அனுசந்தானம் பண்றவர்கள் அவளை பற்றினாலே போரும் அப்படின்றது இங்க ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி அது ரொம்ப முக்கியம் அப்படின்றது காட்டு. சுவாமி தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு எல்லா தசகத்துக்கும் ஒரு ஸ்லோகமாக அந்த தாத்பரியத்தை சொல்லுவார் ஆச்சரியமா. அதுல இந்த பாசுரத்துக்கு ஆபத் சம்ரக்ஷணா அரிய உபகரண தயாமேக சாம்யாதி பூம்னா ஸ்வானா விஸ்வாசதானாத் சுரகணபஜனாதிவ்யதேசோபசத்வாம் ப்ராப்யா ப்ராப்யத்வயோகாத் ஸ்வஜன விஜயோஹோ சத்ப்ரவர்த்தவ்யபாவாத் உச்சேநாதம் சரண்யம் ஸ்ருதிசதவிதிதம் வெங்கடேஷம் சடாரிஹி அப்படின்னு ஆபத் சம்ரக்ஷணாத் அப்படின்னு முதல் பாசுரத்தில் உலகமுண்ட பெறுவாயா அப்படின்னு சொல்லும்பொழுது உலகத்துல ஆபத்து வரும்பொழுது எல்லாரையும் ரட்சித்தேரே சகல கோட்டி ஜீவர்களையும் அவனே சுவாமி என்று நமக்கு காமிச்சேர். அப்ப அவனே அந்த சரணாகதி பண்ணத்துக்கு அருகத்தை நம்ம சரணாகதி பண்ணா அவனுக்கு தான் பண்ணணும், வேற யாருக்கும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட சுவாமின் அப்படின்னு காட்டுறார். பழைய காலத்துல எல்லாரையும் ரட்சித்தவன் அப்படின்னு பிரம்மருத்ராதியில் அவளே அந்த ஜீவாத்மா தானே, அவளையும் ரட்சித்தவன் அப்படின்றதுனால இவன் தான் சர்வஸ்வாமி. பழைய காலத்திலே எல்லாரையும் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தருளகையாலும் அப்படின்னு இந்த ஆபத் சம்ரக்ஷணாத் அப்படின்றதுக்கு இங்க தாத்பரியம். அரிய உபகரணத்தையா அப்படின்னு கொடுவர் அசுரர் குலமெல்லாம் அப்படின்னு நம்ம வந்து சரணாகதி பண்ணணும்னா நம்மளுடைய பாவங்கள் தானே இதுக்கு பந்தகமாக இருக்குன்னா சீரா எரியும் திருநேமி வளவா அப்படின்னு அந்த பாசுரத்தில் இருக்கிறதுனால பிரதிபக்ஷத்தில் மேலே சீரா நிற்கிற திருவாழியை திவ்யாயுதமாக உடையவனாகையாலும் அப்படின்னு அப்பேற்பட்ட அற்புதமான சக்கரத்தை தன் திருக்கையிலே வச்சுருக்கார் இல்லையா, அதனாலே சகல பாபத்தையும் போக்க முடியும். பிரதிபக்ஷர்களுக்கு எல்லாம் எப்படி அவர் வந்து குடுவர் அசுரர்களெல்லாம் எப்படி வதம் பண்றாரோ அப்படி என்னுடைய பாபத்தையும் போக்கக்கூடியவர் அப்படின்னு இங்க காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் மேகசாமியாதி பூம்னா யாருக்கு சரணாகதி பண்ணணும்னா அதை சரணாகதி பண்ணால் அவரை ஏற்றுக்கிறதே சுபாவமாக வச்சிருக்கார். எப்படி மேகம் நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதோ தீர்த்தத்தை கொடுக்கறதோ அது மேகத்தினுடைய சுபாவமோ அணிமேகவண்ணா அப்படின்ற பாசனம் இல்லையா, வருஷ காலத்திலே அப்படின்னு சுவாவத்தையுடைய அந்த குளிர்ச்சியை தர சுவாவத்தை உடையவனாகையாலும் அப்படின்னு யார் ஒருத்தன் மோட்சம் சரணாகத்தின்னு வந்தா அவளை ரட்சிக்கிறதே தன்னுடைய விரதம் அப்படின்னு இல்லையா, தன்னுடைய விரதமாக வச்சுருக்கிறதுனாலையும் ஸ்வானாம் விஸ்வாசதானாத் அப்படின்னு புனரா நின்ற மறுமேள் அன்றெய்த உருவில் வளவாவோ அப்படின்னு சொல்றேன் இல்லையா, சப்தசாலங்களை பேதித்து காட்டி விஸ்வாசம் விஸ்வாசத்தை மகாகபிக்கு அப்படின்னு சுக்ரீவனுக்கு விசுவாசமே இல்லை, அவருக்கு விசுவாசத்தை கொடுத்தேர், விசுவாசத்தை அவருக்கு அந்த விசுவாசம் வரவைத்தேர் இல்லையா அப்படின்னு என்கிறபடியே ஆசிரிதருக்கு விசுவாசத்தை உண்டாக்கையாகும் அப்படின்னு சரணாகதி பண்றதுக்கு மகா விசுவாசம் இருக்கும் வேணும். அந்த மகாவிசுவாசம் இல்லாம சரணாகதி பண்றது நமக்கு வியர்த்தம். அதனாலதான் நமக்கு அந்த விசுவாசம் இல்லாததுனால்தான் ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணணும் அப்படின்னு. ஆனா அந்த மகாவிசுவாசத்தை நமக்கு கொடுப்பேர் அப்படின்னு அந்த சுக்ரீவனுடைய சரித்திரம் அங்க புனராய் நின்ற மறைமொழி அந்த இடத்துல சொல்றாரு இல்லையா. அதனால சுவானா விசுவாச தானாத் அப்படின்னு சொல்றாரு, சுரகண பஜனாத் அப்படின்னு இமையோர்களே தி அப்படின்னு இறைஞ்சினமினமாய் அப்படின்னு இமையோர்கள் எல்லாரும் தன்னுடைய இறைஞ்சினமினமாயின்னு அவளுடைய தம்பதியாக வந்து அந்த பெருமாளை சேவிக்கிறாய் இல்லையா. அதனால அவள்லாம் வந்து இங்க வந்து பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்றா அப்படின்னு இமையோர்கள் அப்படின்னு நித்திய சூரியர்கள். அப்புறம் சுரகண பஜனாத் அப்படின்னு அயர்வர அமரர்கள் திரள் திரளாக வந்து அப்படின்னு பெருமாளுக்கு வந்து இங்க திரள் திரளாக வந்து எல்லாரும் கைங்கரியம் பண்றா அப்படின்னு. திவ்ய தேசோபசத்வா அப்படின்னு தேவ மனுஷியாதி விபாகமற்றவெல்லாரும் ஆசிரயிக்கும்படி திவ்யமான திருமலையிலே நின்றருளிகையாலும் அப்படின்னு நீலார் கண்ணத்தம்மான் நீ அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் பிரம்மா இந்திரர்கள்லாம் அவாள்லாம் வரான்னா அவளுக்கு மட்டும் இல்லாம நம்மளுக்கும் அப்படின்னு தேவ மனுஷ்யர் அப்படின்ற விபாகமே இல்லாத எல்லாருக்கும் ஆசிரயிக்கும்படி திவ்யமான திருமலையிலே இங்க வந்து நமக்கு எழுதியிருக்கார் அப்படின்னா அப்பேற்பட்ட நம்மிட்டத்தில் கருணையோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு. பிராபிய பிராபியத்வ யோகாத் அப்படின்னு ஸ்வஜன விஜனயோகோ அப்படின்னு வந்தாய் போலே வாராதாய் வாராதோய் போலே வருவானே அப்படின்னா ஆசிரிதர்களுக்கு அவன் நினைக்கிறா பகவான் என்னிடத்தில் வரலையே நமக்கு அப்பேற்பட்ட அந்த குணங்கள் உண்டா நமக்கு அப்பேற்பட்ட பக்தி இருக்கா நம்ம தோஷம் பண்ணவனாச்சே பகவானை நெருங்க முடியுமா பகவானை சேவிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு நிஜமான பக்தி பண்றவா கிட்ட பகவான் வந்தாய்போலே வாராதாய்போல் வருவானே வரலன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா பூர்ண அனுகிரகத்தை பண்ணுவான். ஆனா இந்த அனாசிரிதர்கள் கிட்ட என்னன்னா அவளுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா கைவிட்டுருவான் அப்படின்றதும். அதுக்கப்புறம் சத்வ பத்வ வியபாவாத் அப்படின்னு சரணாகதி அப்படின்னு அகலகில்லே நிறையும் என்றுன்னு தாயாரை புருஷகாரம் பண்ணி தாயாரோட சேர்ந்து பகவான் கிட்ட பிரபத்தி பண்ணி அவருடைய குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாயார் பெருமாள் ரெண்டும் சேர்த்தே தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்ய சர்வசக்தித்வ சத்திய சங்கல்ப பரமகாருண்யகத்வ பரமோதாரகத்யாதி கல்யாண குண விசிஷ்டனுமாகையாலே அப்படின்னு அப்பேற்பட்ட குணங்கள் இருக்கிறவர்கிட்ட தானே போய் நம்ம சரணாகதி பண்ண முடியும்னு அந்த குணங்களை சொல்லி திருவேங்கடமுடையானை சர்வலோக சரண்யனாக உலகமுண்ட பெறுவாயா என்ற தசகத்திலே ஆழ்வார் சரணாகதி புகுகிறார் அப்படின்னு இப்பேற்பட்ட உலகமுண்ட பெறுவாயா தசகத்திலே அந்த திருவேங்கடமுடையான் இடத்திலே வந்து பகவான் இந்த ஆழ்வார் சரணாகதி பண்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் உச்சேன அதம் சரண்யம் ஸ்ருதி சதவிதிதம் வெங்கடேஷம் சடாரிம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்ட சரண்யன் ஸ்ருதி சதவிதிதம் அப்படின்னும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்ட சரண்யனான நாதன் யார்னா வெங்கடேஷன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு. அதனால வேதத்தில் சொன்னப்பட்ட அப்பேற்பட்ட பரபிரம்மம் யார் அப்படின்னா சாக்ஷாத் திருவேங்கடமுடையாருனாலே அவரிடத்தில் வந்து இந்த சரணாகதியை பண்றார் அப்படின்னு. உச்சானாதம் சரண்யம் ஸ்ருதி சத விதிதம் வெங்கடேஷம் சட்டாரிஹி வெங்கடேஷர் கிட்ட சட்டாரி அப்படின்ற சட்டகோபன் இங்க வந்து சரணாகதி பண்றார் அப்படின்னு. நம்ம சுவாமி தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில சொல்லும் பொழுது எல்லா இடத்துலையும் பகவானுடைய குணங்களையே சொல்லிட்டு வரார். ஒரு 10 பாசுரத்துக்கு சாரமாக எடுக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லல, எங்கே நிறைய இடத்துல பார்த்தா பெருமாளுடைய குணங்கள் மட்டும்தான். ஆனா இந்த திருமலை பாசுரத்துல மட்டும்தான் சரண்யம் ஸ்ருதி சத விதிதம் வெங்கடேஷம் சட்டாரிகின்னு குணத்தோட சேர்த்து வெங்கடேஷன் அன்ற திருநாமம் வெங்கடேஷன்னா திருவேங்கடமுடியா அந்த திருமலையிலே வெங்கடத்திலே நிவசிக்கும் அப்பேற்பட்ட திருமலையிலே திருவேங்கடமுடியான்னு அந்த திவ்ய தேசத்தையும் சொல்லி அந்த பெருமாளையும் சொல்லி இங்க சொல்றதுன்றது இந்த ஒரு தசகத்திலே தான் அப்பேற்பட்ட பாசுரத்தை நமக்கு அனுகிரகம் பண்றார். அப்பேற்பட்ட நமக்கு சரணாகதியை நம்மளுடைய சம்பிரதாய சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த தசகம் பகவானை அடைய பக்தியோகம் பிரபத்தி இது ரெண்டு தான். ஆனா அந்த பக்தியோகம் அப்படின்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்பேற்பட்ட பரதன் அப்படின்னு பாகவதத்துல சரித்திரங்கள் கேட்டிருக்கோம். பரதன் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட ஞானி, அவரே கூட கடைசி காலத்துல மான ஆசைப்பட்டு அடுத்த ஜென்மா. ஏன்னா கடைசி காலத்துல பக்தியோகம்னா ஒரு க்ஷணம் கூட விடாத தைலதாரா போலே நம்ம பெருமாளை நினைச்சுண்டு பக்தியோகம் பண்ணணும். ஒரு க்ஷணம் நம்ம மனசுல வேற ஒரு ஆசை வந்தாலும் அடுத்த ஜென்மாவில அந்த ஆசையிலே நம்ம வந்து பிறப்போம். அதனால அதுவும் அந்திம ஸ்மிருதி ரொம்ப அவசியம். அந்த பக்தியோகத்துல அந்திம காலத்துல பகவானை நினைக்கலன்னா அங்க என்னத்தை நினைச்சோமோ அடுத்த ஜென்மாவில் அதேவாகவே பிறந்துருவோம். அந்த ஜடபரதர் அப்படிங்கிறவர் பரதன் கடைசி காலத்துல போகும்பொழுது ஒரு குட்டி மான் இதை யார் பார்த்துப்பான்னு நினைச்சார், அடுத்த ஜென்மாவில மானாகவே பிறந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மாவில மனுஷனாக பிறக்கும்பொழுது பழைய பக்தியோகம் ஞாபகம் வந்து நம்ம இப்படி ஆயிடுத்தே, ரெண்டு ஜென்மா வியர்த்தம் ஆயிடுத்தே அப்படின்னார். அப்பேற்பட்ட ஜடபரதர்கள் மகான்கள் அவளுக்கே இந்த மாதிரி தப்பிடுத்துன்னா நம்மளால அது பண்ண முடியாது. ஆனால் யார் ஒருத்தன் சரணாகதி பண்றானோ அவளுக்கு அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லை. அதனால ஆழ்வார் இங்க வந்து அவதாரம் பண்ணி இந்த சித்தாந்தத்தை நமக்கு கொடுக்கிறேன்னா, நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு அப்பேற்பட்ட பக்தியும் இல்லை, அப்பேற்பட்ட சிரத்தையும் இல்லை. சரி, ஸ்ரத்த வந்தாலும் அப்பேற்பட்ட சக்தியும் இல்லை. பகவான் அடைய நம்மளால எந்த ஒரு உபாயமும் பண்ண முடியாது. நான் உபாயம் பண்றேன்னா எத்தனை கோடி யுகம் பக்தி யோகம் பண்ணா கூட பகவான் அடைய அது ஒரு உபாயமா? அதுக்கு ஒரு நிகரா? நான் கோடி ரூபாய் கொடுத்தேன்னா அது பகவானுக்கு ஒரு விலையா? ஆயிரம் கோடி ஜென்மாவில நான் தபஸ் பண்ணேன்னா அது பகவானுக்கு ஒரு விலையா? பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா நம்மளாலேயே அவருடைய பூர்ண அனுபவத்தை கொடுக்க முடியாதுன்னு நம்மாழ்வார் சொல்றார். வேதத்தின் முழுவேத தமுதத்தைன்னு வேதம்தான் அவருடைய பெருமையை சொல்ல முடியும் அப்படின்னு. அதனால நான் பண்றேன் அப்படின்னா பகவான் வந்து சரி பண்ணட்டும் அப்படின்னு பார்ப்பான். ஆனா என்னால ஒன்னும் உபாயமும் பண்ண முடியலையே, உன்னுடைய திருவடியே கத்தி அப்படின்னு, அந்த வேற எந்த உபாயம் இல்லை அப்படின்னு சரணாகதி. அந்த சரணாகத்தியே உபாயம், சரணாகத்தியே உபாயம்னு நம்ம சொன்னா கூட பகவான் அது ஒரு வியாஜமாக வச்சு ஆஹா சரணாகதி பண்ணானேன்னு சேர்த்துக்கிறான் அப்படின்றது அவருடைய கருணை அங்க முக்கியமாக இருக்கு. அப்படி இந்த பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் காட்டி சொல்லிண்டு வந்து அந்த சரணாகதிக்கு பாபங்கள் அந்த நிபந்தகங்கள்லாம் சொல்லிண்டு வந்து பெருமாள் எப்படி நமக்கு விசுவாசத்தை கொடுப்பான் அப்படின்றதாம் சொல்லிண்டு வந்து கடைசியில அகலகிலேருந்து தாயாரை முன்னிட்டு இந்த சரணாகதியை ஆழ்வார் பண்ணி நமக்கு காட்டுவேர். அப்பேற்பட்ட இந்த பாசுரம், இது நித்யானுசந்தானம் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். இந்த திருவேங்கடமுடியான் புரட்டாசி மாதத்திலே ஆச்சரியமாக பெருமாள் நமக்கு இந்த பாசுரங்களை கேட்கும்படியும் சொல்லும்படியும் அனுசந்தானம் பண்ண முடியும் அர்த்தத்தையும் நமக்கு இருந்து நடத்தி கொடுத்தான் பெருமாளே வந்து இதை பண்றார். அதனாலதான் அந்தந்த உற்சவங்களுக்கும் அப்பேற்பட்ட அந்த பாசுரங்கள் கரெக்டாக அமைஞ்சது. படுத்த பாம்பனையான் அப்படின்னு சேஷவாகனத்திலையும், கடைசியில வந்து கொடியா அடு புல்லுடையானே அப்படின்னு கருட துவஜத்தை உடையவனே அப்படின்னு அந்த துவஜா அவரோகண தண்ணிக்கும், அப்படி பல பாசுரங்கள் அந்தந்த இதுக்கு ஏற்றா மாதிரியே நமக்கு அமைந்தது. அதே போல மாய அம்மானேன்னு சொல்லும்பொழுது மோகினி அவதாரமும், அதே போல தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா அப்படின்னு ஆச்சரியமான பானங்களை உடையவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அனுமந்த வாகனத்திலே ராமாவதாரமாக, அப்படி இருந்து அந்த பாசுரங்கள் அமைந்ததுன்னா அந்த திருவேங்கடமுடியான் நமக்கு நடத்தி கொடுத்தான் அப்படின்னு. புருட்டாசி சனிக்கிழமை அன்று அகலகில்லேன் பாசுரமும் அந்த சரணாகதியை துவயமந்திரத்தையின் அர்த்தமாக கொடுக்கக்கூடிய பாசுரத்தையும் நமக்கு அனுசந்தானம் பண்ண வைத்தான் பகவான் அப்படின்றது அனுகிரகம் பண்ணான். அதே போல இந்த கடைசி புரட்டாசி பத்து நாள்லே நமக்கு வந்து குலசேகராழ்வார் மங்களாசாசனம் பண்ண எண்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாவேனே இந்த தசகத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா முதல்ல வந்து திருமலையை பத்தி சொன்ன பாசுரம் அது வந்து ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்ணணும், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு கைங்கரியத்தில் ருச்சியை உண்டாக்கும் பத்து பாசுரங்கள். அதுக்கப்புறம் அது நித்திய கைங்கரியமாக கிடைக்க சரணாகதி பண்ணக்கூடிய பாசுரம் அது வந்து புகழ் ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்ற பாசம். இதுக்கப்புறம் என்னன்னா பகவான் மோட்சம்தான் கொடுத்தாச்சேன்னா முக்தானுபூதி மிகதாசியதி அப்படின்னு அந்த முக்தானுபவத்தை திருமலையிலேயே கொடுக்கணும். அதுக்கு எப்படி வேணா இருக்கலாம்னா என்ன வேணும் உனக்கு அப்படின்னா குலசேகராழ்வார் சொல்லும்படி மீனாய் இருப்பேனே, ஒரு பக்கமாயிருப்பேனே, ஒரு படியாயிருப்பேனே, கம்பமாயிருப்பேனேன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து கடைசியில நம்மளுடைய ஆசை எதுக்கு பகவான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே அப்பேற்பட்ட தசகத்தை அடுத்த பத்து நாள் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.